Last couple of weeks we were meditating about who are the people Jesus warned about being thrown into outer darkness. புறம்பான இருளிலே எப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு தள்ளுவார் என்ற காரியத்தை குறித்து கடந்த இரு வாரங்களில் நாம் தியானித்தோம். And we were looking from Matthew 8, Matthew 13, Matthew 22. மத்தேயு 8, மத்தேயு 13, மத்தேயு 22 ஆகிய பகுதிகளிலிருந்து நாம் அதை தியானித்துக் கொண்டு வந்தோம். We saw about the centurion who came to Jesus with such a humility. அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையோடு வந்ததை நாம் கண்டோம். He said, Lord, I am unworthy. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. And I am a man under authority. நான் அதிகாரத்துக்குட்பட்டவனாய் இருக்கிறேன். And that faith sandwiched between humility is great in the eyes of the Lord. அந்த விசுவாசம், அந்த தாழ்மைக்கும் தாழ்மைக்கும் இடைப்பட்டு அப்படி வந்த விசுவாசம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் பெரிதாக இருந்ததை பார்த்தோம். And the Lord said, those of you who don't have, you know, even if they are the sons of the kingdom, they will be cast out into the outer darkness where there will be weeping and gnashing of teeth. அப்படி விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த புறம்பான இருளே தள்ளிப்படுவீர்கள் என்று அவர் சொன்னார். And the second thing the Lord sort of second kind of people the Lord said about you know being thrown into the furnace of fire is people you know who are the stumbling block in the church. இரண்டாவது விதமான கூட்டத்தார் அவர்கள் அந்த எரிகிற சூளையிலே எழியப்படுவார்கள் என்று சொன்ன அந்த கூட்டத்தார் யார் என்றால் அவர்கள் சபையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே இடரல்களாய் இருந்தவர்கள். They are the people who are influenced by the worldly people, worldly relatives, worldly friends. உலக பிரகாரமான நண்பர்களாலும் உலக பிரகாரமான உறவினர்களாலும் ஒரு தாக்கத்துக்குட்பட்ட அந்த ஜனங்கள் தான் இரண்டாவது கூட்டத்தினர். And they come to the church, to the kingdom of God and become a stumbling block you know to the people in the church. அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்பொழுது சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கு அவர்கள் இடரல்களாய் மாறுகிறார்கள். The Lord told very strongly they will be thrown into the furnace of fire. ஆண்டவர் மிகவும் ஒரு கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொன்னார், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று. And the last week you know we were meditating about Matthew another parable in Matthew 22. கடந்த வாரம் மத்தேயு 22 அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு உவமை குறித்து நாம் தியானித்தோம். We saw in that parable two kinds of people. அந்த உவமையிலும் இரண்டு வித ஜன கூட்டத்தாரை இரண்டு தரப்பட்ட ஜனங்களை பார்த்தோம். Who people who did not put God first in their life. ஒரு கூட்டத்தினர் தேவனை முதலாவது வைக்காதவர்கள். And by that way they insulted God. அப்படி தேவனை முதலாவது வைக்காதபடி தேவனை அவமதித்தவர்களை நாம் பார்க்கிறோம். They chose the earthly things over God. தேவனுக்கு மேலாக உலகத்தில் உள்ள காரியங்களை முன்வைத்ததை நாம் பார்த்தோம். Not sinful things but some legitimate earthly things. அவர்கள் ஏதோ பாவமான காரியங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கவில்லை, ஏதோ ஒரு நியாயமான காரியங்களை தான் அப்படி வைத்தார்கள். And you know because of that you know they became people who mistreated God's servant. அப்படி இருந்ததனால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்கள் அவமதித்து கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We learned that if God is not number one in our life, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முதலாவது இல்லை என்றால், and we will mistreat God's servants. நாம் தேவனுடைய ஊழியர்களை தேவனுடைய தாசர்களை நாம் அவமதிப்போம். And we saw about you know the wonderful aspects of new covenant. நாம் புதிய உடன்படிக்கையின் அற்புதமான அந்த காரியங்களை எல்லாம் பற்றி நாம் பார்த்தோம். All the provisions God has given us through his son in the new covenant. புதிய உடன்படிக்கையிலே தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் எப்படிப்பட்ட அருமையான காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். And when I am not you know seeking that, when I am not you know revering that, நான் அப்படிப்பட்ட அந்த தேவன் அளித்த காரியங்களை நான் அதை நாடுகிறவனாய் அல்லது அதற்கு பயப்படுகிறவனாய் நான் இல்லாதிருப்பேன். ஆனால் We saw how Levi in the Old Testament he revered the covenant. பழைய ஏற்பாட்டிலே லேவி ஆண்டவர் தம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையை எப்படி அதை கண்டு அவன் பயந்தான் என்று நாம் பார்த்தோம். And we saw how Levi stood in awe of the name of the Lord. தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு பிரமிப்போடு லேவி எப்படி நின்றான் என்பதையும் நாம் பார்த்தோம். And if we don't value the new covenant, நாமும் புதிய உடன்படிக்கையை நான் மதிக்காத ஒரு பட்சத்தில் we will not have a ministry in the body of Christ. தேவ சரீரமாகிய சபையிலே நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் நமக்கென்று ஒரு ஊழியம் இருக்காது. We will not put God first in our life. நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது வைக்க மாட்டோம். And you know finally we read you know how God treated those people who did not put him first. தேவனை முதலாவது வைக்காத அந்த ஜனங்களை கடைசியிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்பதையும் நாம் கடைசியிலே வாசித்தோம். What the king did to those people who you know insulted him by rejecting his invitation. தன்னுடைய அழைப்பை தள்ளிவிட்டு தன்னை அவமதித்த அந்த ஜனங்களை அந்த ராஜா என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். He destroyed all those murderers and set their city on fire. அந்த கொலைபாதகர்களை எல்லாம் அழித்துவிட்டு அந்த பட்டணத்தையும் தீக்கிரையாக்கினான் என்று பார்க்கிறோம். And the second part in that parable is அந்த ஊமையிலே இரண்டாவது பகுதி because the people rejected those who were invited were not worthy ange alaikapattavargal abatharai ponadu nimittam so the king sent his servants to the main highways verse 9 onbadha vasanathile neengal vali chandigalile poi irukkiravargalai alaithu kondu varungal endru avan thannudaiya velaikaaralai anuppuran and invite to the wedding feast அந்த கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். So verse 10 it says those slaves went out into the streets and gathered together all they found both evil and good. 10 வசனத்திலே அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். And the wedding hall was filled with the dinner guests. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. Those who were invited were so you know were worse than the evil people on the streets in the eyes of the king இந்த ராஜாவினால் அழைக்கப்பட்டவர்கள் தெருவிலே நிற்கிறதான அந்த ஜனங்களை காட்டிலும் மிகவும் ராஜாவின் பார்வைக்கு மிகவும் மோசமானவர்களாய் இருந்தார்கள் you know they did not do any sin அவர்கள் எதும் பாவம் எதும் செய்யவில்லை they only went to their own farm அவர்கள் தங்களுடைய சொந்த வயல்களுக்கு சென்றார்கள் they were taking care of their business அவர்கள் தங்களுடைய தொழிலை கவனித்துக் கொண்டார்கள் but they did not put God first in their life ஆனால் தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முதலாவது வைக்கவில்லை and so in the eyes of God if I do not put him first but put other things first ஆனால் அதனால்தான் தேவனுடைய பார்வையிலே நான் தேவனை முதலாவது வைக்காமல் வேறு காரியங்களை நான் முதலாவது வைப்பேனானால் I even though I am in the church நான் சபையிலே இருந்தாலும் கூட even though I am we are sons of kingdom daughters of kingdom நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரா இருந்தாலும் கூட we are in the eyes of God we are worse than evil people in the world தேவனுடைய பார்வையிலே உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் மோசமானவர்களை தான் நாம் இருக்கிறோம் because those evil people they were you know they were in the wedding hall ஆனா ஏனென்றால் அந்த பொல்லாத ஜனங்கள் வெளியிலே இருக்கிறவர்கள் கடைசியிலே பார்க்கும் பொழுது விருந்தசாலையிலே அவர்கள் வந்து விட்டார்கள் but people who did not sin but did legitimate things they were outside the dinner hall ஆனால் பாவம் செய்யாமல் பாவமில்லாத நியாயமான காரியங்களை முதலாவது வைத்தவர்கள் கல்யாண சாலைக்கு வெளியிலே புறம்பாக்கப்பட்டார்கள் if god is not first we cannot taste the privileges god has given us in the new covenant தேவன் நமக்கு முதலாவதாய் இல்லாத பட்சத்தில் தேவன் நமக்கு அளித்திருக்கிற புதிய உடன்படிக்கையில் எழுப்பித்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களுடைய மேன்மையெல்லாம் நாம் காணாமல் போய்விடுவோம் if we don't you know revert that covenant like levi லேவி அந்த தேவன் தன்னோடு ஸ்பைன் பண்ணின உடன்படிக்கைக்கு பயந்தது போல நாமும் அப்படி அந்த உடன்படிக்கைக்கு பயப்படாத இருப்போமானால் then you know we will be standing outside நாமும் வெளியிலே தான் நின்று கொண்டிருப்போம் we will not be you know eating the delicious foods of the king ராஜாவினுடைய அந்த உச்சிதமான அந்த பதார்த்தங்களை நாம் சாப்பிட முடியாதவர்களாக இருப்போம் yeah these you know people who were invited they did not have the privilege to eat the king's food இங்கே பார்க்கிறோம் ராஜாவால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த ராஜாவினுடைய அந்த போஜன பதார்த்தங்களை எல்லாம் ருசி பார்க்க முடியாது போயிற்று but the evil person responded to king's invitation ஆனால் அந்த பொல்லாத மனுஷர் ராஜாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் so we read in verse 11 நாம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம் so now this is another thing that we have to be very careful நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் இங்கே இருக்கிறது so now both evil and good people have come into that dinner hall அங்கே கல்யாண சாலைக்குள்ளே பொல்லார் நல்லார் யாவரும் வந்தார்கள் and in verse 11 we read when the king came in to look over the dinner guests he saw a man there who was not dressed in wedding clothes விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு See, the wedding cloth is a picture of Christ's righteousness. இங்கே நாம் பார்க்கிற இந்த கல்யாண வஸ்திரமானது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதிக்கு ஒப்பனையாக இருக்கிறது. When we repent and go to him, நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே செல்லும் பொழுது God justifies us. தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார். And he that means he imputes his son's righteousness over us on us. அது என்ன பொருள் என்றால் தேவன் தன்னுடைய குமாரனுடைய நீதியை நமக்கென்று அதை நம்மேல் அதை போட்டு விடுகிறார். There is an we are sinners. நாம் பாவிகளாக இருக்கிறோம். And you know there is an exchange taking place between us and God. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பரிமாற்றம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, we read that in 2 Corinthians chapter 5. அதை நாம் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். This is a wonderful verse. மிகவும் அருமையான வார்த்தை. 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5:21. He made him who knew no sin to be sin on our behalf so that we might become the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். That means, you know, he took our sins and he gave his righteousness to us. அதன் பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். We became his righteousness. நாம் அவருடைய நீதிகளாய் மாறிட்டோம். His righteousness was imputed upon us. அவருடைய நீதி நம்மேது போர்த்தப்பட்டு விட்டது. So when God sees me, எனவே தேவன் என்னை பார்க்கும் பொழுது, when God sees us, நம்மை தேவன் பார்க்கும் பொழுது, he is not looking at my good deeds but the righteousness of Jesus Christ. தேவன் நம்முடைய நற்கிரியைகளை எல்லாம் பார்க்கிறதில்லை, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய நீதியை தான் அவர் நம்மிடத்திலே பார்க்கிறார். So in the same way in this parable, அதே விதத்திலே இந்த ஊமையிலும் கூட, so both evil people and good people came to the wedding. அந்த கல்யாணசால கல்யாணத்திற்கு பொல்லாதவர்களும் நல்லவர்களும் வந்தார்கள். There was an exchange. அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெற்றது. Exchange of clothes. அங்கே அந்த உடை அணிந்திருந்த ஆடை பரிமாற்றம் நடந்தது. You know, both the good people and evil people who came to the wedding were given a new wedding dress. அங்கே நல்லார் பொல்லார் அங்கே கல்யாணத்திற்கு வந்திருந்த யாவருக்கும் அங்கே ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. Both good people and bad people, you know, they have to exchange and take that new dress, wedding dress. நல்லாரும் பொல்லாரும் தங்களுடைய ஆடைகளை கொடுத்துவிட்டு அந்த கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. Good people had to exchange. நல்லார் கூட தங்களுடைய அந்த பரிமாற்றம் செய்ய வேண்டும். And evil people also had to exchange. பொல்லாதவர்களும் அந்த பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். You know, there is a lesson here. இங்கே ஒரு பாடம் இருக்கிறது. That God cannot accept me for my good deeds as much as he cannot accept me for my evil deeds. என்னுடைய தீமையான காரியங்கள் நிமித்தமாக தேவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே விதத்திலே என்னுடைய நன்மையான காரியங்கள் நிமித்தமும் கூட தேவன் அதை வைத்து என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. We all know if you have sinned and we all know that God will not accept us. நாம் பாவம் செய்தால் பாவம் செய்திருந்த நிமித்தமாலே தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். But we foolishly think that if we have done so much good things then the Lord will accept me because of that good things. ஆனால் மதியினமாக நாம் இப்படி நினைத்துக் கொள்கிறோம். நாம் நற்கிரியை செய்தால் அது நிமித்தம் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறோம். That's not true. அது உண்மை அல்ல. I have to exchange my evil deeds as well as the good deeds. என்னுடைய தீய கிரியைகளையும் நற்கிரியைகளையும் சேர்த்து நான் பரிமாறிக்கொள்ள வேண்டும். No, good deeds looks good to me and to people around me. நல்ல கிரியைகள் எனக்கும் என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றுகிறது. But not to God. ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல. It looks like a filthy rag in the eyes of God, all our good deeds. நம்முடைய எல்லா நற்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. We all know that verse in Isaiah chapter 64. அதை அந்த வசனத்தை ஏசாயா 64 இல் இருக்கிற வசனத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Isaiah ஏசாயா 64 64வது அதிகாரம் verse 6 ஆறாவது வசனம். For all of us become like one who is unclean and all our righteous deeds or like a filthy garment. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. Like that centurion. அந்த நூற்றுக்கதிபதியை போல. You know, He felt he is unworthy. தான் ஒரு அபாத்திரன் என்பதை அவன் உணர்ந்தான். He is a very good man. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். Now we read in Luke last week brother Chelaya showed from Luke that he that centurion had helped the Jewish people to build a synagogue for them. கடந்த வாரத்திலே சகோதரன் செல்லையா அவர்கள் லூக்காவிலிருந்து அந்த நூற்றுக்கதி எப்படி அந்த யூதர்களுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டின ஒரு நல்லவனாக இருந்தான் என்பதை காட்டினதை நாம் பார்த்தோம். He felt when he stood before the Lord, Lord, I am unworthy. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் ஒரு பாத்திரவான் அல்ல என்று அவன் உணர்ந்தான். You know, we should realize that all our good deeds are not acceptable to God. நம்முடைய நாம் எல்லாருடைய நற்கிரியைகள் ஒன்றும் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியவே என்று நாம் நினைக்கவே கூடாது. If I come to him based on that good things. அந்த நற்கிரி நிமித்தம் நான் அதை முன்னிட்டு நான் தேவனிடத்திலே வந்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் நினைத்துக்கொள்ள. I'm not saying doing good things is not is a bad thing. No. நாம் நற்கிரியை செய்கிறது அது ஒரு நல்ல காரியம் அல்ல என்று நான் சொல்லுகிறதில்லை. But if I come to God based on my good deeds, that's not acceptable in the sight of the Lord. ஆனால் நான் செய்கிற அந்த நற்கிரி நிமித்தம் அதை முன்னிட்டு நான் தேவனிடத்தில் வந்தால் அது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. You know, the king gave all the wedding clothes freely to both good and evil people. அந்த ராஜா நல்லார் பொல்லார் யாவருக்கும் அவர் அந்த கல்யாண வஸ்திரத்தை இலவசமாக கொடுத்தார். Nobody has to pay any price for that. யாரும் அதற்கென்று ஒரு விலையை செலுத்த வேண்டி இருக்கவில்லை. I don't need to pay a price to receive the righteousness of Christ. தேவனுடைய கிறிஸ்துவின் நீதியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த விலைக்கும் செலுத்த வேண்டி இருப்பதில்லை. God did it. God did it. தேவனே அதை செய்தார். You know, Jesus gave his life and gave, you know, there was an exchange. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதன் நிமித்தம் அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெற்றது. But this man, there is one man. ஆனால் ஒரு மனுஷன், we see here that the king saw him without wearing that dress. அங்கே அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அந்த ராஜா அங்கே காண்கிறார். Verse 12. 12வது வசனம். Verse 11. He saw a man there who was not dressed in the wedding clothes. அங்கே ஒரு கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே ராஜா கண்டு, that man, you know, when he entered into the wedding hall, அதற்கு பொருள் என்னவென்றால் அந்த மனுஷன் அந்த கல்யாண சாலைக்குள்ளே உள்ளே வரும்பொழுது, when he was offered the wedding dress, அவனுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்ட பொழுது, he said, no, my dress is better than what you are giving me. அவன் சொன்னான், இப்படியா தான் அவன் சொன்னான், நீங்கள் கொடுக்கிற இந்த கல்யாண வஸ்திரத்தை காட்டிலும் நான் போட்டிருக்கிற உடை மிகவும் நன்றாகவே இருக்கிறது. This is okay for me. இது எனக்கு போதுமாய் இருக்கிறது. So I don't need yours. So அதனால் உங்களுடைய இந்த வஸ்திரம் தேவையில்லை என்று சொன்னான். You know, we also often tempted like that. Do you know that? நாமும் கூட அநேக வேளைகளில் இப்படித்தான் சோதிக்கப்படுகிறோம் என்பதை அறிகிறீர்களா? Supposing we fell into some sin last week. ஒருவேளை கடந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விட்டோம் என்றால், how do we come to the church? சபைக்கு நாம் எப்படி வருகிறோம்? We come with the fear. நாம் ஒரு பயத்தோடு நாம் சபைக்கு வருகிறோம். We want to come quietly and leave quietly. நாம் அமைதியாக சபைக்கு வந்து அமைதியாக நாம் திரும்பி விடுகிறோம். Because we say in our heart, I have fallen into a terrible sin. ஏனென்றால் நாம் நிடுரைத்து நாம் சொல்கிறோம், நான் இவ்வளவு மோசமான பாவத்தில் விழுந்து விட்டேனே. So I will not praise the Lord today in the church. இன்றைக்கு நான் சபையிலே நான் தேவனை நான் துதிக்க மாட்டேன். Now instead of repenting, அப்படி மனம் திரும்புகிறதுக்கு காட்டிலும் மனம் திரும்புவதற்கு பதிலாக, instead of cleansing ourselves in the blood of Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி கொள்ளுகிறதுக்கு பதிலாக, we want to leave, we want to keep quiet. நாம் அமைதியாக இருந்துவிட்டு அமைதியாக அப்படி சென்று விடவே நாம் விரும்புகிறோம். பட் சப்போசிங் யூ நெவர் ஃபெல் இன்டு சம் சின், எனி சின். ஆனால் எந்த ஒரு பாவத்திலும் நீங்கள் விழாது இருக்கிற சூழ்நிலையிலே, யூ நோ, ஹவ் டு யூ ஃபீல்? அப்பொழுது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள்? We all feel like this. நாம் யாவரும் அப்படி உணர்கிறோம். I've been like that. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். I've been like that. நான் அப்படி இருந்திருக்கிறேன். Okay, this week I have not, you know, done any, you know, known sin, so I can go to the church and praise the Lord with a loud voice. நான் இந்த வாரம் எனக்கு தெரிந்திருக்கிறபடி எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்யவில்லை, அதனாலே சபைக்கு சென்று உயர் உரத்த சத்தமாக நான் தேவனை துதிப்பேன் என்று. I lived a holy life last week. கடந்த வாரத்திலே நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். I am holy by the way I live. நான் வாழ்கிற வாழ்க்கையின் நடத்தையின் மூலமாக நான் ஒரு பரிசுத்தமாக இருக்கிறேன். I'll be filthy in the eyes of the Lord. அப்படி இருந்தால் நான் தேவனுடைய பார்வையிலே அழுக்கானவனாய் கந்தையாய் நான் இருப்பேன். Because I come to the church, I'm coming to the church on my own merit of good life I lived. ஏனென்றால் நான் அப்படி வரும் பொழுது நான் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையினுடைய அந்த மேன்மையின் நிமித்தம் நான் சபைக்கு வந்து நான் துதிக்கிறேன். Whether I lived a good life or a bad life. நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேனோ அல்லது தீமையான வாழ்க்கை வாழ்ந்தேனோ, failure life, ஒரு தோல்வியுற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், I can come to God only on the merit of the Lord Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மேன்மை அதை முன்னிட்டு மாத்திரமே நான் தேவனிடத்தில் வர முடியும். Because I lived a holy life, நான் பரிசுத்தமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததினால், I cannot say, Lord, I don't need your righteousness. I lived a holy life. I want to come to you and praise you based on that. அது நிமித்தமாக நான் என்னுடைய நற்கரிய நிமித்தம் வந்து நான் உண்மை நான் துதிக்க அந்த நற்கரியை போதும், உம்முடைய நீதி எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. This man, he came on his own merit. இந்த மனுஷன் தன்னுடைய சொந்த நீதியின் மேன்மையிலே அவன் வந்தான். See, the Lord is teaching us something through this parable. ஆண்டவர் இந்த உண்மையின் மூலமாக ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். And it is something very very serious. இது மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. You know, if that person was so evil, அந்த மனுஷன் மிகவும் பொல்லாதவனா இருந்தால், he would have seen, you know, his filthy rags on him. அவன் தன்னிடத்தில் இருக்கிறதான அந்த அழுக்கான கந்தை அவன் கண்டிருப்பான். And you know, if his the dress which he was wearing was, you know, torn here and there, அவன் அணிந்திருந்த அந்த ஆடை அங்கேயும் இங்கேயும் கிழிந்து அப்படி இருக்குமானால், and it is soiled everywhere, அங்கேயும் இங்கேயும் சேரும் சகதியுமாக இருந்தால், he would have immediately exchanged his clothes for the wedding dress. அவன் உடனடியாக அந்த அழுக்கான அந்த ஆடையை கழற்றி அந்த கொடுத்துவிட்டு அந்த கல்யாண வஸ்திரத்தை உடனடியாக வாங்கிக் கொண்டிருந்திருப்பான். But he was wearing a good dress. ஆனால் அவன் நல்ல ஒரு உடை அணிந்து கொண்டிருந்தான். Like I said, he would have lived a good life. நாம் சொன்னது போல ஒரு நல்ல வாழ்க்கை போல அந்த ஆடை. Probably he would have helped many people in his locality. ஒருவேளை தன்னுடைய இருக்கிற அந்த இடத்திலே அநேகருக்கு அவன் உதவி செய்தவனாக இருந்திருக்க கூடும். He would have given, you know, his, you know, many helps to the people in the synagogues. அங்கே இருக்கிற தேவாலயத்திலே அநேகருக்கு அநேக உதவிகளை செய்திருந்தவனாக இருக்க கூடும். And the dress he was wearing made him to reject what the king was offering. அவன் அணிந்திருந்த அந்த ஆடையானது அந்த ராஜா கொடுத்த அந்த கல்யாண வஸ்திரத்தை உதறி தள்ளும்படியாக அவனை செய்தது. We also despise the righteousness of God because, you know, whatever is given free, we easily despise it. நாம் எதும் ஈவாக கொடுக்கப்படுகிற இலவசமாக கொடுக்கிற காரியங்களை எல்லாம் நாம் மிகவும் சுலபமாக அலட்சியம் பண்ணுகிறபடினாலே தேவன் நமக்கு கொடுக்கிறதையும் நம் அனைய தேவனுடைய நீதியும் நம் அனைய வேலைகளிலே நாம் அப்படி உதாசீனப்படுத்துகிறோம். But God will not accept us apart from the righteousness of his son. ஆனால் தேவனோ தம்முடைய குமாரனுடைய நீதியை அல்லாமல் வேறு எதை முன்னிட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். No, if you are like that, நாம் அப்படிப்பட்டவர்களா இருப்போம் என்றால், that like that man in this parable, இந்த உவமையிலே இருக்கிற அந்த மனிதனை போல நாம் இருப்போம் என்றால், you know, the king could easily spot that person. அந்த ராஜா அந்த மனிதனை வெகு சுலபமாக கண்டுகொள்ள முடிந்தது. They were, you know, they could have been in the wedding hall was full of people. அந்த கல்யாண விருந்தசாலை ஜனங்களால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். But the king could identify that person very easily. ஆனால் அந்த ராஜா அந்த அணிந்திராத அந்த ஒரு நபரை மிகவும் சுலபமாக கண்டுகொண்டார். Do you know, even God can identify such a person in the church today, even now? இன்றைக்கும் தேவனுடைய சபையிலே தேவன் அப்படிப்பட்ட நபர்களை சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அதை அறிந்திருக்கிறீர்களா? Yeah, if I come to the church with my own righteousness, my good life, and on that merit, God can easily find out me. என்னுடைய சொந்த நல்ல நடக்கை நிமித்தமாக உண்டாகிற அந்த சொந்த நீதி நிமித்தம் நான் சபைக்கு வருவேன் என்றால் தேவன் அதை சுலபமாக கண்டுபிடித்து விடுவார். So the king, you know, we read in verse 12. அதை நாம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். The king, he said to him, friend, how did you come in here without the wedding cloths? Raja avarudile keta, snehidane, nee kalyana vastram illadavana inge eppadi vandhai? It says the man was speechless. Inge solapattirukirathu adarku andha manushan pesamal irundhan. Why? Yen avanal pesa mudiyavillai? Because he knew what he did. ஏனென்றால் அவன் என்ன செய்தான் என்பதை அவன் அறிந்தான். He was given a dress and he rejected that. அவன் ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அதை அவன் தள்ளிவிட்டான். You know, when we reject Christ's righteousness, நாமும் கிறிஸ்துவின் நீதியை தள்ளிவிடும் பொழுது, but dare to go to God with our own righteousness, நம்முடைய சொந்த நீதியினாலே நாம் தேவனிடத்தில் நாம் செல்லுவோம் பொழுது, and you know, go to God and pray because of our good works, நம்முடைய நல் கிரியைகளின் நிமித்தமாக நாம் தேவனை நாம் துதிக்கும் பொழுது, it is so serious in the eyes of the Lord, தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. I have lived a good life last week, நான் கடந்த வாரம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். So I am in need now, நான் இப்பொழுது ஒரு தேவையில் இருக்கிறேன். So I can go to God because I lived a good life and I can, you know, demand God for this need. நான் இந்த எனக்கு இருக்கிற இந்த தேவைக்காக தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னுடைய நற்கிரியின் நிமித்தம் நான் தேவனிடத்தில் நான் கேட்டு நான் அந்த தேவையை நான் நிறைவு செய்து கொள்வேன். If you think like that, God will never answer that prayer. நாம் இப்படி நினைத்தால் தேவன் அந்த ஜெபத்திற்கு ஒருபோதும் பதில் கொடுக்க மாட்டார். Not only that, அது மட்டுமல்ல, it is so serious, beyond it's serious beyond that, அது இதை காட்டிலும் அதிகமான ஒரு ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயம். We read in verse 13, 13 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், when that man rejected the wedding clothes given to him freely, இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த கல்யாண ஆடையை அவன் தள்ளிவிட்ட பொழுது, and when he was so satisfied with the dress which he was wearing, அவன் தானே அணிந்திருந்த அந்த ஆடையினாலே அவன் திருப்தி உள்ளவனாக இருந்த பொழுது, that means, you know, then when he was satisfied with the good deeds, அதற்கு பொருள் என்னவென்றால் நம்முடைய நற்கிரியிலேயே நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, the king said to the servants in verse 13, bind him hand and foot and throw him into outer darkness. ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். Is it such a serious thing? இது அவ்வளவு ஜாக்கிரதைப்பட வேண்டிய காரியமா? To, you know, not to wear a dress but wearing another good dress, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடையை தள்ளி விட்டு நம்முடைய உடையை அணிந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய காரியமா? To, you know, not to have Christ's righteousness but, you know, come to God on the basis of my own goodness, கிறிஸ்துவுடைய நீதியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய நற்கிரியினால் வருகிற அந்த நீதியை மேன்மை பாராட்டுகிறது அவ்வளவு பெரிய காரியமா? In the eyes of God it is so serious. தேவனுடைய பார்வையில் இது மிகவும் பெரிய காரியமா இருக்கிறது. Bind him hand and foot, கையும் காலும் கட்டி. You know, in Matthew 8 we saw the cast him into outer darkness. மத்தேயு 8 லே நாம் பார்க்கிறோம் அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள் என்று. But here we read, you know, Jesus saying, the king saying, bind him hand and foot. ஆனால் இங்கே ராஜா சொல்கிறார் அவனை கையும் காலும் கட்டி, don't throw him just like that, avanai appadiye thooki pottu vidadirgal, bind his hands, bind his foot, avanude kaigalai kattungal, avanude kaalgalai kattungal, he should not stand up any day till all eternity, he should not stand up, nithya nithya kaalamaga endha naalum avan elundu nindru vidave koodadhu, he should be lying down, avan paduthukondu dhaan irukka vendum, with hand and foot, you know, tied, அவனுடைய கைகளும் கால்களும் கட்டி அவன் படுக்கையாக இருக்க வேண்டும். And in that place there will be weeping and gnashing of teeth. அந்த இடத்திலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். So that is how serious to go to God on our own merit. நம்முடைய சொந்த நீதியின் மேன்மையை முன்னிட்டு நாம் போகிறது இப்படி தான் தேவனுடைய பார்வையில் மிகவும் பெரிய காரியமாக இருக்கிறது. Okay, let's see one more thing. இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். Again we read in chapter 24. 24 ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். Chapter 24 verse 50 and 51. மத்தேயு 24 50 51. The master of the slave will come on a day when he does not expect him and at an hour which he does not know and will cut him in pieces and assign him a place with the hypocrites. In that place there will be weeping and gnashing of teeth. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். Earlier we saw three passages. இதற்கு முன்பு மூன்று வேத பகுதிகளை பார்த்தோம். And this is the fourth one. இது நான்காவது பகுதி. Did you any observe anything in these four? In the நான்கு பகுதிகளிலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் காண்கிறீர்களா? The Lord said, throw him into outer darkness. ஆண்டவர் சொன்னார், புறம்பான இருளிலே அவர்களை தள்ளி போடுங்கள், தள்ளி விடுங்கள் என்று சொல்கிறார். And where there will be weeping and gnashing of teeth. இங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த இடத்திலே என்று சொன்னார். But did you see something else? இன்னொரு காரியத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? This, you know, this seriousness of the Lord, you know, telling about such those sins. அந்த அந்த ஆண்டவர் சொன்ன அந்த பாவங்களுடைய அந்த பயங்கர தன்மையை பார்க்க முடிகிறதா? The punishment is increasing. அந்த தண்டனையுடைய அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. You know, in Matthew 8:12 we saw that sons of kingdom will be cast out into the outer darkness. மத்தேயு 8:12 லே நாம் பார்க்கிறோம், அந்த ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு போவார்கள் என்று பார்த்தோம். And in Matthew 13:42 மத்தேயு 13:42 லே it is increasing. அது அந்த தண்டனை உயர்கிறது. It is not outer darkness. அது புறம்பான இருள் அல்ல. It's a furnace of fire. அங்கே எரிகிற அக்கினி சூளை. We'll throw them into the furnace of fire. அந்த எரிகிற அக்கினி சூளையிலே அவனை தூக்கி போடுவார்கள். There will be gnashing, weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். And in Matthew 22 மத்தேயு 22 we saw the lords and the king saying bind him hand and foot and throw him into outer darkness. அந்த ராஜா அவனை கையும் காலும் கட்டி அந்த புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்வதாக காண்கிறோம். But did you see what the lord is saying here in verse 51? இங்கே 51 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்க முடிகிறதா? He said he will cut, the master will come and cut him in pieces and assign him a place with the hypocrites. Inge tamilile kadinamai dandithu endru irukirathu, aangilathile thundu thundaga thundithu endru irukirathu. Avanukku mayakkarude avanukku pangai niyamippan, kooru pottu. And he will assign a place with the hypocrites. Avanukku ange mayakkarude andha pangai niyamippan. You know, the Lord was so much against the hypocrites. ஆண்டவர் மாயக்காரருக்கு எவ்வளவு மிகவும் அதிகமாய் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். And so in all these the four passages we see the, you know, the severity of the Lord progressing. அந்த ஆண்டவர் அந்த கொடுக்கிற தண்டனையினுடைய அளவு அதிகரித்து கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். See, we see God only as a God of love. நாம் தேவனை ஒரு அன்பான தேவனாக தான் நாம் பார்க்கிறோம். In all our times of, you know, praise and thanksgiving, நாம் நம்முடைய துதி நன்றி செலுத்துகிற வேளையில் எல்லாவற்றிலும் அப்படி தான் நாம் பார்க்கிறோம். You know, we, God is projected as a God of love. ஏனா தேவன் ஒரு அன்பான தேவன் என்பதை தான் முன்னே நாம் காண்பிக்கிறோம். No, that is only one side of God. அது தேவனுடைய ஒரு பகுதிதான், ஒரு புறம் தான் அது. If you see God like that, தேவனை நாம் அப்படி பார்த்தால், if we keep on seeing God only as a God of love, தேவனை ஒரு அன்பான தேவனாக மட்டுமே நாம் பார்க்கிறவர்களாக இருந்தால், we will have only a sentimental God. நாம் ஒரு ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட தேவனை தான் நாம் பார்ப்போம். We have to see the other side. நாம் தேவனுடைய மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும். The other side is his severity. அது தேவனுடைய கண்டிப்பு. In Romans 11, ரோமர் 11 அதிகாரத்தில் verse 22, 22வது வசனம், it says behold, அங்கே பாருங்கள் என்று சொல்கிறது. Behold the kindness and the severity. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். Behold then the kindness and the severity of God. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். So let's read this passage from இந்த பகுதி நாம் வேத பகுதி verse 42 onwards in 51. 42-51 வரை உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். So we see in this passage two important things. இந்த வேத பகுதியில் நாம் இரண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். One thing is being ready. ஒன்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரியம். Verse 42. 42வது வசனம். Be on alert. நீங்கள் விழித்திருங்கள். Because you do not know when the day your Lord is coming. ஏனென்றால் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். And the second thing is இரண்டாவது காரியம். Being faithful and sensible. உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஊழியக்காரன் விவேகமாய் இருக்க வேண்டும். Yeah, that's in verse 45. 45வது வசனம். So being ready and being faithful and sensible. விழித்து ஆயத்தமாய் இருந்து உண்மையும் விவேகமும் உள்ளவாய் இருக்க வேண்டும். Why we need to be alert? நாம் ஏன் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? Verse 36. 36வது வசனம். But of that day and hour no one knows, not even the angels of heaven, not the Son, but the Father alone. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். Because we do not know when the Lord will come. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாதிருக்கிறோம். But we have to be ready. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be alert. நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். The Lord said, "Be on alert. These are the words of the Lord Jesus, not my words." இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை. அவர் விழித்திருங்கள் என்று சொன்னார். So we all of us have to take it very seriously when he says that be on alert. ஆண்டவர் நீங்கள் விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லும்போது நாம் அதை அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் மிகவும் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள வேண்டும். And again he says, you know, three times, many times here in this, even in this small passage he is saying again in verse 44. நீங்க அநேக இடத்திலே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லலாம். இந்த சிறிய வேத பகுதியிலும் கூட 44வது வசனத்திலும் திரும்பமாக நீங்கள் ஆயத்தமா இருங்கள் என்று சொல்கிறார். For this reason you also must be ready. இதற்காக அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். For the Son of Man is coming at an hour when you do not think he will. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். He will. See, these are the words of the Lord. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, சொந்த வார்த்தைகள். He said, so, you know, 2000 years ago. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். He said, the Son of Man will be coming at an hour when you do not think that he will. ஆண்டவர், நீங்கள் அவர் வருவார் என்று நினைக்காத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார் என்று அவர் சொன்னார். That means, you know, okay, everything is going fine. அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் எல்லாம் அதுபோல தன்னை போல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. And we completely, you know, forget that the Lord can come at any time. ஆண்டவர், மனுஷ தேவன் எந்த இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வருவார் என்பதை குறித்த உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். And we become so casual and not alert. நான் மிகவும் சாதாரணமாக இருந்து விழிப்புள்ளவர்களா இல்லாதிருக்கிறோம். Again in verse 50. திரும்பமாக 50வது வசனத்திலே அவர் சொல்கிறார், The master of that slave will come on a day when he does not expect him and at an hour which he does not know. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வருவார். On a day when he does not expect him. அவன் எதிர்பார்க்காத அந்த நேரத்திலே அவருடைய எஜமான் வருவார். And at an hour which he does not know. அவன் அந்த அறியாத அந்த நாழிகையிலே அவர் வருவார். Again in verse 37. திரும்ப 37வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். Verse 37, 38, 39. 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தும் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். You know, eating and drinking and marrying, giving in marriage. ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். Is any of these things are sinful things? இல்லை, சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏதாவது ஒன்றும் பாவமான காரியமா? No. இல்லை. None of these things are sinful. இல்லை, ஒரு காரியமும் பாவமான காரியம் அல்ல. Earthly things. பூமிக்குரிய காரியங்கள் தான். But legitimate things. ஆனால் நியாயமான காரியங்கள். Eating and drinking is legitimate. புசிக்கிறதும் குடிக்கிறதும் நியாயமான காரியம் தான். We cannot live without that. அது அதை இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. And marriage is so important. திருமணமும் அது முக்கியமான விஷய காரியமாக இருக்கிறது. And even Bible says it's honorable in the sight of the Lord. தேவனுடைய பார்வையிலே விவாகம் கனமுள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. So none of these things are sinful. இந்த காரியங்கள் ஒன்றும் பாவமானவைகள் அல்ல. But if I indulge in too much of any earthly things பூமிக்குரியே இப்படிப்பட்ட காரியங்களில் நான் அதிகமாய் திளைத்திருப்பேன் என்றால் at the cost of my soul என்னுடைய ஆத்மாவை என்னுடைய விலை அதைக்கு மேலாக நான் அதை வைத்து விட்டேன் என்றால் at the cost of my relationship with the Lord தேவனுமே ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த உறவை காட்டிலும் அதிகமாக நான் வைத்து விட்டேன் என்றால் then that is dangerous அப்படி என்றால் அது மிகவும் அபாயகரமானது why it is dangerous ஏன் அது அபாயம் உள்ளது because that takes away the readiness in my heart looking for the coming of the Lord ஆண்டவருடைய வருகைக்காய் இருக்க வேண்டிய அந்த ஆயத்தத்தை என்னிடத்திலிருந்து அது எடுத்து போடுகிறதா இருக்கிறது in verse 39 39வது வசனம் exactly that is what happened in the time of noah நோவா காலத்திலும் அதே அப்படி நடந்தது போலவே அது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது we read in verse 39 they did not understand until the flood came and took them all away ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகு மட்டும் உணராதிருந்தார்கள் we read a similar passage in the luke's gospel 17 இதே இதற்கு ஒத்த பகுதியை லூக்கா சுவிசேஷத்திலும் நாம் வாசிக்கிறோம் and there the lord not only mentions about noah period அங்க அந்த பகுதியிலே நோவாவுடைய காலத்தை மட்டும் ஆண்டவர் குறிப்பிடவில்லை he was even mentioning about lot's period அங்கே லோத்துவுடைய காலத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார் you know there were sinful things there were legitimate things அங்கே நியாயமான காரியங்களும் இருந்தது பாவமான காரியங்களும் இருந்தது the people in sodom and gomorrah சோதோம் குமராவில் இருந்த ஜனங்கள் they were indulging in legitimate in sinful things அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் and you know and we read let's turn that passage அந்த பகுதிக்கு நாம் திருப்பலாம் லூக் 17 லூக்கா 17வது அதிகாரம் verse 28 29 and 30 28 29 30 வசனங்கள் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் கொண்டார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் you know everything is going business as usual எல்லாம் காரியங்கள் அதே போலவே எப்பொழுது போல வழக்கமாகவே நடந்து கொண்டிருந்தது planting building நடுகிறது கட்டுகிறது buying selling வாங்குறது விற்கிறது eating drinking புசிக்கிறது குடிக்கிறது everything எல்லாமே and apart from that in Sodom and Gomorrah we know there is lot of sexual sins இதுக்கு இதை தவிர்த்து நமக்கு அறிந்திருக்கிறபடி சோதோம் குமோரா பட்டணத்திலே பாவ காரியங்களும் நிறைந்திருந்தது you know if indulging in sinless things takes away the readiness பாவமில்லாத காரியங்களிலே நாம் ஆர்வமாய் திளைத்து ஈடுபட்டிருக்கிறது அந்த காரியமே நம்முடைய ஆயத்தத்தை எடுத்து போடுமானால் how much more sinful things பாவமான காரியங்கள் எவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆயத்தத்தை எடுத்து போட முடியும் the anger that we show to our partners without repenting for days நம்முடைய துணைவியாரோடு அல்லது கணவன் மனைவியோடு நாம் காண்பிக்கிற அந்த கோபம் without repenting for many days அந்த கோபித்து விட்டு அப்படி அநேக நாட்களாக அதை குறித்து மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால் indulging in sexual sins பாவ பாலியத்துக்குரிய பாவத்திலே நாம் திளைத்திருந்திருப்போமானால் pornography ஆபாச படங்கள் பார்க்கிற பாவம் and rebellion at home towards your parents பெற்றோர்களுக்கு விரோதமாக ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற காரியம் if you don't have any conviction நமக்கு அதை குறித்து எந்த ஒரு உணர்வும் இல்லை என்றால் no that is how it was at the time of lord's time லோத்துடைய காலத்திலும் அப்படி தான் இருந்தது no conviction of sin அவர்களுக்கு பாவத்தை குறித்த உணர்வு இல்லை noah's time there was no sense in the people of flood coming அந்த வெள்ளம் வருகிறதை குறித்ததான அந்த உணர்வு அந்த ஜனங்களுக்கு இல்லை there was no sense of you know wrath of god the fire of god coming from heaven at sodom and gomorrah பரலோகத்திலிருந்து இந்த சோதோம் குமாருக்கு எதிரான தேவனுடைய கோபம் வருகிறதை இந்த ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் that is why the lord is quoting these two examples and telling us don't be like the people at the time of noah or lot adanal than inda irandu janangalaiyum kurithu udaranamaga aandavar namakku kaanbithu இந்த இரு கூட்டத்தாரை போலும் நீங்கள் இராதிருங்கள் என்று சொல்கிறார். That is why you know we read in Matthew 24:42 he said be on alert. அதுதான் மத்தேயு 24:42 லே நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். You know we postpone our repentance. நாம் நம்முடைய மனந்திரும்புதலை தள்ளி போடுகிறவர்களாக இருக்கிறோம். You know what does it tell? அது என்னத்தை சொல்லு குறி காண்பிக்கிறது தெரியுமா? It clearly tells two things. இது தெளிவாக இரண்டு காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. That we don't believe in the coming of the second coming of the Lord Jesus Christ. முதலாவது காரியம் நாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை நாம் விசுவாசிக்கிறதில்லை என்று காட்டுகிறது. And we are not ready for his coming. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இல்லை என்பதையும் காட்டுகிறது. We human have a tendency like this. மனிதர்களாகிய நாம் இப்படி நமக்கு ஒரு மனநிலை இருக்கிறது. You know for the Lord to come. ஆண்டவர் வருகிறதற்கு many more things have to happen in this world. இந்த உலகத்திலே अनेक காரியங்கள் சம்பவங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. And I will repent before that. நான் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாக நான் மனம் திரும்பி விடுவேன் என்று நினைக்கிறோம். So many things are yet to happen in the world before the second coming of the Lord. உலகத்திலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வருகிறதுக்கு முன்பதாக உலகத்திலே अनेक சம்பவங்கள் நடைபெற தீர வேண்டி இருக்கிறது. So when I know no this when if such a thing will happen I know the Lord is coming and before that time at that time I will repent. இந்த சம்பவம் ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற வேண்டிய சம்பவம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் உணர்ந்து கொள்வேன். அப்பொழுது மனம் திரும்பி அவனுடைய வருகைக்கு நான் தயாராகி விடுவேன் என்று நான் நினைக்கிறேன். Please listen to Peter's warning. பேதுருடைய எச்சரிக்கையை தயவு செய்து கவனியுங்கள். Peter chapter 2 Peter chapter 3 2 பேதுரு 3 அதிகாரம். He was speaking about the people in Sodom and Gomorrah. அவர்கள் பேதுரு சோதோம் குமோர ஜனங்களை குறித்து பேசுகிறார். Chapter 3 மூன்றாவது அதிகாரம் verse 4 and 5 நான்கு ஐந்து வசனங்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று. Okay. No, I want you to notice this phrase in verse 5. ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற இந்த ஒரு பதத்தை நான் நீங்கள் காணும்படி நான் கேட்கிறேன். So when they maintain this, it escapes their notice. அது அவர்கள் ஆறாம் வசனத்திலே தமிழில் இருக்கிறது அறியாமல் இருக்கிறார்கள். It escapes their notice. மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அவருடைய கவனத்திற்கு அது தப்பி விடுகிறது. If we think, you know, when these things will happen, I will repent. இந்த காரியங்களா நடக்கும் பொழுது நான் மனம் திரும்பி விடுவேன் என்று நான் நினைத்தால் Peter is saying it will escape your notice. பேதுரு சொல்கிறார் அது உங்களுடைய கவனத்திற்கு தப்பி சென்று விடும். That line that you have drawn, you know, that will escape your notice. நீங்கள் வரைந்து இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வரைந்திருக்கிறீர்களே அந்த கோடு உங்களுடைய கவனத்திற்கு பார்வைக்கு வராமல் அது தப்பி சென்று விடும் என்று சொல்றார். Please read verses 6 to 9 at home. 6 முதல் 9 வசனம் 6 to 11 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். பட் யூ நோ தி லார்ட் இஸ் நாட் ஸ்லோ வெர்ஸ் 9 அபௌட் ஹிஸ் ப்ராமிஸ் அட் சம் கவுண்ட் ஸ்லோனஸ் பட் இஸ் பேஷண்ட் டுவர்ட்ஸ் யூ நாட் விஷிங் ஃபார் எனி ஒன் டு பெரிஷ் பட் ஃபார் ஆல் டு கம் டு ரிபென்டன்ஸ். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். If we take sin seriously and repent, then we will be ready. நாம் பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மனம் திரும்பினால் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். So that is why he says, it says in verse 10, the Lord, the day of the Lord will be like a thief. அதனால் தான் பத்தாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது ஆண்டவருடைய கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். Since all the verse 11 all these things are to be destroyed in this way, what sort of people ought you to be in holy conduct and godliness, looking for and hastening the coming of the day of the Lord? 11வது வசனத்திலே இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? Be on alert. விழிப்பாயிருங்கள். That is the Lord's message in that parable. அந்த ஓமையிலே அதுதான் ஆண்டவருடைய செய்தியா இருக்கிறது. So second thing, இரண்டாவது காரியம் is being faithful and sensible. உண்மையும் விவேகமுமாய் இருக்க வேண்டிய காரியம். Verse 45 to 51 what we read. 45-லிருந்து 51-வது வசனம் உள்ள நாம் வாசித்த வசனம். This is something more serious. இது இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ள காரியமா இருக்கிறது. Because if I am not faithful and sensible, நான் உண்மையும் வேகமும் இல்லாதவனாய் இருந்தால், Lord takes it so seriously. ஆண்டவர் இதை மிகவும் பயங்கரமாக எடுத்துக்கொள்கிறார். Yeah, he said I will cut that person into pieces and assign him a place with hypocrites. அந்த மனுஷனை நான் கூறு போட்டு மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பேன் என்று சொல்கிறான். No, hypocrisy is worse sin in the eyes of the Lord. We know that. மாய்மாலம் என்பது ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் ஒரு மோசமான பாவமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And on the day of judgment, he will deal with the hypocrites so severely. நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த மாய்மாலக்காரர்களுக்கு அவர் மிகவும் பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுப்பார். You know, we read in Psalm 81. நாம் சங்கீதம் 81-லே நாம் வாசிக்கிறோம். Psalm 81. சங்கீதம் 81. Verse 15. I don't know how it is in Tamil, but in English it's very clear. Those who, you can translate as I read. Verse 15, 81:15. Sangeetham 81:15. Those who hate the Lord would pretend obedience to him. தேவனுக்கு தேவனை பகைக்கிறவர்கள் அவர்கள் பயப்படுகிறது போல ஒரு பாசாங்கு செய்வார்கள். கீழ்ப்படுகிறது கீழ்படுகிறது போல நடிப்பார்கள். And the time of punishment would be forever. அவளுடைய நியாய தீர்ப்பின் தண்டனையின் நாள் மிகவும் என்றென்றுமாய் நிலைத்திருக்கும். Yeah, that's eternal punishment. அவளுக்கு நித்திய தண்டனை. That is how the Lord deal with hypocrites. இப்படித்தான் மாய்மாலக்காரர்களை குறித்து ஆண்டவர் காரியத்தை செய்தார். So how serious that sin of hypocrisy. மாய்மாலம் எவ்வளவு பயங்கரமான பாவமா இருக்கிறது. We have to really cry from our heart, Lord, please save me from this sin of hypocrisy. நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த மாய்மாலம் என்ற பாவத்திலிருந்து என்னை இரட்சித்து விடும். So we read in verse 45. நாம் 45-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். So who then is the faithful and sensible slave? உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? To, you know, whom his master put in charge of his household to give them food at proper time. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யார்? No, this is being faithful in the work what the Lord has assigned us. தேவன் நமக்கு அளந்து கொடுத்திருக்கிற அந்த வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியதை குறித்து சொல்கிறது. Giving food at the proper time. சரியான வேளையிலே போஜனம் கொடுக்கிறது. You know, that's definitely, you know, respond and is expected of an elder in a church and those in leadership. ஒரு சபையிலே மூப்பருக்கும் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. Faithful to feed the flock and sensible to the master's earning. மந்தையை சரியான விதத்தில் போஷித்து எஜமானுடைய அந்த வாஞ்சையை தீர்க்கிறவராய் அந்த ஊழியக்காரர் இருக்க வேண்டும். And sensible to the needs in the household, in God's household. தேவனுடைய வீட்டிலே இருக்கிறதான தேவைகளை குறித்த உணர்வு பெற்றவனாய் இருக்க வேண்டும். Giving right food at the right time. சரியான வேளையிலே சரியான உணவை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Yeah, this is an awesome responsibility. இது மிகவும் ஒரு அதிகமான அற்புதமான ஒரு பொறுப்பா இருக்கிறது. பெரிய பொறுப்பா இருக்கிறது. I know my responsibility. என்னுடைய பொறுப்பை நான் அறிந்திருக்கிறேன். And I pray for grace to the Lord. நான் ஆண்டவரிடத்திலே எனக்கு கிருபையை கொடு ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன். And I also humbly request all of you to pray for me. நான் தாழ்மையாக உங்கள் எல்லாரிடத்திலும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். And for the two elders in the Chennai church. சபையில் இருக்கிறதான இரண்டு மூப்பர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். And those other brothers and sisters in the church who have a responsibility. சபையிலே பொறுப்பாக இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளுக்காகவும். Those who help the young people, Sunday school people. வாலிபர்களை அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், சண்டே கிளாஸ் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறவர்கள். So remember us in your prayers. அவர்களை உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். We need that. அந்த உங்களுடைய ஜெபம் தேவையா இருக்கிறது. Apostle Paul sought the prayers of the saints in the church. சபையில் இருக்கிற பரிசுத்தவானுடைய ஜெபத்தை அப்போஸ்தலனுடைய பவுல் வேண்டி கேட்டுக்கொண்டார். But this being faithful and sensible is not for the elders alone. ஆனால் இங்கே உண்மையும் விவேகமாய் இருக்க வேண்டிய காரியம் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக பொருந்த கௌரி காரியம் மட்டுமல்ல. What is said in verse 45 is a principle. 45-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு கோட்பாடு. It is for everyone in the church. இது சபையில் இருக்கிற யாவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. Because church is not an elder, it's a body of Christ, not a single person. சபை என்பது ஒரு தனிநபரால் தனிநபராக இல்லை அது ஒரு சரீரமாக இருக்கிறது இட்ஸ் எ பாடி ஆஃப் கிறிஸ்ட் இது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது அண்ட் ஆல் ஆஃப் us who have repented நாம் மனம் திரும்ப நம் யாவரும் repented and saved and baptized are members in that body மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் சரீரத்திலே அங்கமாக இருக்கிறவர்கள் அண்ட் God has given each one of us a function in the body of Christ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் all of us who are saved no you have a function in the God's household நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டிலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒரு வேலை இருக்கிறது we are all same we are all brothers and sisters நாம் யாவரும் ஒன்றா சமமாய் இருக்கிறோம் நாம் யாவரும் சகோதர சகோதரிகள் and elder brother is not a super brother அங்கே மூத்த சகோதரன் அங்கே ஏதோ ஒரு உயர்ந்த சகோதரன் என்று அல்ல we are all brothers நாம் யாவரும் சகோதரர்கள் eldership is just an office அந்த மூப்பத்துவம் என்பது அது ஒரு ஒரு பொறுப்பு ஒரு ஸ்தானமாக இருக்கிறது ministry a servantship in the building the body of Christ சோ தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுகிறதுக்கான ஒரு ஊழியமாக அது இருக்கிறது nobody is special இங்கே யாரும் விசேஷித்தவர்கள் அல்ல maybe an elder has an you know function seen by all ஒருவேளை மூப்பன் என்கிற அந்த ஸ்தானம் எல்லாராலும் காணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது like you know some part of our body whose function everybody can see நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு சில உறுப்புகளுடைய வேலைகளை எல்லாரும் காணும்படி ஒரு சில உறுப்புகள் இருக்கிறது hands or feet or eyes நம்முடைய கண்கள் கால்கள் கைகள் நம்முடைய கண்கள் வாய் எல்லாம் பார்க்க முடியவங்களா இருக்கிறது there are hidden part of the body which is more important ஆனால் இவிலே காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மறைவான சரீரத்தின் உறுப்புகளும் உள்ளே இருக்கிறது obviously heart is more important than a hand a finger மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இதயம் கையை காட்டிலும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது so every member has an individual function in the body of Christ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது some visible some invisible ஒரு சிலருக்கு அது வெளியே தெரியக்கூடிய இவர்களா இருக்கிறார்கள் மற்றவை தெரியக்கூடாது மறைந்திருக்கிறதா இருக்கிறது whatever be the function அது அந்த பொறுப்பு அந்த வேலை என்னவா இருந்தாலும் சரி the most important thing is being faithful and sensible எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவைகளிலே நாம் உண்மையும் விவேகமாய் இருக்க வேண்டும் that is what the lord expects from me and all of us அதைத்தான் என்னிடத்திலும் நம் யாவரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் you know even you know spreading the bed sheets இங்கே இந்த போர்வை விரிக்கிற விஷயத்திலும் கூட washing the plates இந்த தட்டுகளை கழுவுற காரியம் anywhere cleaning the toilet அங்கே கழிவறையை சுத்தம் செய்கிற வேலையா இருந்தாலும் சரி preaching பிரசங்கிக்கிற காரியம் leading the singing பாடல் பாடுகிறதை நடத்துகிறது anything எந்த காரியமா இருந்தாலும் சரி now yesterday we had a wonderful meeting in the Tanjavur நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல ஒரு அருமையான கூட்டம் நடந்தது I want to share what brother even though it takes some time I want to share what brother Joseph Kurivilla shared அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை சகோதரர் ஜோசப் குருவில்லா அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் because it is so important ஏனென்றால் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது especially in relation to know what we read just now from this passage நாம் குறிப்பாக இந்த உண்மை இந்த வாசித்த உண்மையும் வேகம் என்ற அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது he spoke about different types of ministry in the body of Christ கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிற வெவ்வேறு பலதரப்பட்ட ஊழியங்களை குறித்து அவர் பேசினார் he showed a words in nehemiah அவர் நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பித்தார்கள் nehemiah chapter 4 நெகேமியா 4 அதிகாரம் verse 13 13வது வசனம் i request all the brothers and even the sisters to listen to the messages that was spoken in the brothers meeting yesterday at tanjavur நேற்றைய தினம் தஞ்சாவூரிலே சகோதரர்கள் கூட்டத்திலே பேசப்பட்ட செய்திகளை சகோதர சகோதரர்கள் யாவரும் அதை கேட்கும்படி நான் கேட்கிறேன் ப்ளீஸ் டேக் டைம் டு சிட் அண்ட் லிசன் அதை நேரம் எடுத்து அதை அமர்ந்திருந்து அதை நீங்கள் கேளுங்கள் இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது நெகேமியா சாப்டர் 4 வெர்ஸ் 13 நெகேமியா 4 அதிகாரம் 13வது வசனம் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் Now brother was sharing about no three different ministries in the function in the body of Christ மூன்று தரப்பட்ட ஊழியங்களை குறித்து சகோதரர் பேசினார் From this verse இந்த வசனத்தை வைத்து So we read here he said I station men in the lowest parts of the space behind the wall அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலே நான் ஜனங்களை நிறுத்தினேன் some people god has you know given a responsibility in the church to be, you know, it's sort of an unknown ministry. ஒரு சிலருக்கு சபையிலே தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. இது ஒரு hidden ministry. ஒரு மறைவா மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இது இருக்கிறது. Not unknown, hidden ministry. அது மறைந்திருக்கிற அறியப்படாததல்ல, மறைந்திருக்கிற lowest parts. இந்த பள்ளங்களிலே நிறுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. The space behind the wall. அந்த அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற மறை பள்ளமாக இருக்கிற இடத்துல. I know many of you do not know who are the brothers who are cooking the food. நீங்கள் இந்த சமையல் செய்கிற சகோதரர்கள் யார் என்று அனைவருக்கும் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. Who are washing the plates? அந்த தட்டுகள் எல்லாம் யாரெல்லாம் கழுவுகிறார்கள் என்று தெரியுமா என்று தெரியவில்லை. Who are washing the toilets and the urinals in the morning? அந்த காலையிலே அந்த கழிவறைகளிலே அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துல எல்லாம் யார் சுத்தம் செய்கிறார்கள் என்று தெரியாது இருக்கலாம். You know, Thursday evening 7 o'clock, 7:30 we come and we see all the chairs and the bedsheet, everything being arranged in this place. வியாழக்கிழமை மாலை 7:30 இங்கே வருகிறோம். இங்கே எல்லாம் போர்வை எல்லாம் அருமையாக விரித்திருக்கிறது, நாற்காலிகளெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. Some brothers, they, you know, took that responsibility hidden to the eyes of others. ஏதோ ஒரு சில சகோதரர் அதனுடைய பொறுப்பை மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவாய் இருந்த அந்த பொறுப்பை அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். God has, you know, given some wonderful brothers and sisters who, you know, were behind the scene, behind the wall and doing many things in the church. சபையிலே அலங்கத்துக்கு அலங்கத்துக்கு பின்னாக திரைக்கு மறைவில் இருந்து சபையிலே சில காரியங்களை செய்யும்படி அப்படி சகோதர சகோதரிகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். And again verse 13 we read. திரும்ப 13 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். I stationed men the exposed places. மேடுகளிலே நான் ஜனங்களை நிறுத்தினேன். There are some people who are in the exposed places. அங்கே வெளியாய் வெளியரங்கமாய் பார்க்க கூடிய மேடான பகுதிகளிலே சில ஜனங்களை நிறுத்தினேன். Who can be easily seen by others. மற்றவர்களால் அவர்கள் எளிதாக பார்க்கப்பட முடியும். You know, preaching. பிரசங்கிக்கிற காரியம். We all know who are, you know, brothers and sisters, you know, brothers who stand and preach. இங்கே முன்னே வந்து எந்த சகோதரர்கள் எல்லாம் இங்கே வந்து பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நாம் யாரும் அறிந்திருக்கிறோம். We all know who are teaching the Sunday school. Sunday school. Sunday school குழந்தைகளுக்கு யாரெல்லாம் பாடம் நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Helping young brothers and young sisters. வாலிப சகோதர சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோம். Those who lead the singing. இங்கே பாடலை நடத்துகிற சகோதரர்களை அறிந்திருக்கிறோம். Lead the praise and thanksgiving time. துதி நன்றி சொல்லுகிற அந்த நேரத்தை நடத்துகிற சகோதரர்கள் யாரெல்லாம் அறிந்திருக்கிறோம். They are standing in exposed places. அவர்கள் மேடான எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் நிற்கிறார்கள். You know what is faithfulness? உண்மை என்பது என்றால் என்ன தெரியுமா? That's what brother said. அதைத்தான் சகோதரர் சொன்னார்கள். Now whether you are in the lowest part or in the exposed place, being, you know, being content with the function God has given me. அது பள்ளமான இடத்தில் இருந்தாலும் சரி, மேடான இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலையிலே திருப்தியுற்றவர்களாக இருக்கிற காரியம். That is faithfulness. அதுதான் உண்மை, உண்மையாக இருத்தல். Not seeking somebody else's ministry in the church. சபையில் இருக்கிற மற்ற யாரோ ஒருவருடைய ஊழியத்தை நாடுகிறதல்ல. Being faithful in the lowest part. பள்ளமான இடங்களிலே இருக்கிறதுலேயே அது உண்மையாக இருக்கிறது. Oh Lord, let me be a hidden person in the church. ஆண்டவரே, நான் சபையிலே ஒரு மறைந்திருக்கிற நபராக இருக்கட்டும். Let me not seek in an exposed place. நான் மேடான வெளியாக இருக்கிற நான் இடத்தை நான் நாட வேண்டாம். And those who are in the exposed places. அந்த மேடான பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள். Be humble. நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். That is what it means to be faithful. அதுதான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதன் அர்த்தம். And families. குடும்பங்கள். It says in, you know, I station people in families. இங்கே 13வது பின்பகுதியிலே நான் ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். Even wives, you have a function. Brother was sharing, you know, wives have a function. சகோதரர் பகிர்ந்து கொண்டார்கள், சகோதரி மனைவிமார்களும் குடும்பங்களிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். When you take care of your children, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளும் பொழுது, you change the diaper, அவருடைய டைப்பர் எல்லாம் சுத்தம் செய்யும் பொழுது, and make them to go to school in the morning, காலையிலே அவர்கள் பள்ளிக்கு ஆயத்தப்படுத்துகிற பொழுது, and when they come back, you know, you take care of them, அவர்கள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்கிறீர்கள், and you wash their clothes and do everything for them, அவர்களுடைய துணிகளை எல்லாம் சுத்தம் செய்து கழுவு துவைத்து அவர்களுக்கென்று தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறீர்கள். That's a ministry. That's a ministry. அது ஒரு ஊழியமா இருக்கிறது. To help your husband. உங்களுடைய கணவரை கணவருக்கு உதவி செய்யும் விதமான ஒரு ஊழியமாய் அது இருக்கிறது. You know, your husband, brother was sharing that your husband may be having a responsibility in the church. சகோதரர் இப்படி பகிர்ந்து கொண்டார்கள் உங்களுடைய கணவன் ஒருவேளை சபையிலே ஏதோ ஒரு பொறுப்புள்ள ஒரு நபரா இருக்கக்கூடும் and you wives you know you help him by releasing him you take care of you are taking care of every work in your home and you release the your husband நீங்கள் இப்படி சபையிலே உங்களுடைய கணவருக்கு சபையிலே பொறுப்பு இருக்கிறபடியால் நீங்கள் வீட்டில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு அவரை நீங்கள் விடுதலையாக்கி விடுகிறீர்கள் you are building the body of Christ அப்படி செய்தால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுகிறீர்கள் and if you do that faithfully without murmuring you are building the body of Christ நீங்கள் அதை உண்மையாக எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் கட்டுகிறீர்கள் You are a faithful and sensible servant of God if you are doing helping your husband like that. உங்களுடைய கணவருக்கு நீங்கள் இப்படி உதவி செய்கிறவளா இருந்தால் நீங்கள் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரியா இருக்கிறீர்கள். What a blessing it would be if the Lord would see all of us being faithful and sensible. நாம் யாவரும் இப்படி உண்மையும் விவேகமுள்ளவளா இருக்கிறதை ஆண்டவர் கண்டால் அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். In the small small function that God has given us in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சிறு சிறு பொறுப்புகளிலே நாம் இப்படி உண்மையும் விவேகமாய் நாம் இருந்தால் You know we read in Matthew 24:46. நாம் மத்தேயு 24:46 லே நாம் வாசிக்கிறோம். See the blessing. அங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். See the Lord said blessed is the slave whom his master finds so doing when he comes. 24:46. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். Being faithful in the area even in the workplace in the secular work at home whatever function that God has given us being faithful in that Lord said such a people are blessed. அது உலகத்தில் செய்கிற நம்முடைய உலக பிரகாரமான வேலையாக கூட இருக்கலாம் உலகத்தில் அந்த உலக வேலையிலோ அல்லது குடும்பத்திலோ சிறு சிறு பொறுப்புகளிலே நாம் உண்மையாய் உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் That's what brother said if you are faithful even in a secular job அதைத்தான் சகோதரர் சொன்னார் நீங்கள் உலக வேலையிலும் கூட நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் you are a faithful servant in the God's household தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டிலே நீங்கள் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் Blessed is the slave whom his master finds so doing when he comes எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் he gives a promotion அவருக்கு ஒரு பதவி உயர்வை கொடுக்கிறார் we say here we see in verse 47 47 ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் truly I say to you that he will put him in charge of all his possessions தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் now earlier said in verse 45 he will put him in charge of his household 45வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த ஊழியக்காரனை எஜமான் தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரனாக வைத்தார் பட் இன் வெர்ஸ் 47 because he was faithful it says he will put in charge of all his possessions at home அவன் வீட்டு விசாரணையிலே உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே 47 வசனத்திலே தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று பார்க்கிறோம் you know Jesus was faithful இயேசு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் we saw last week we saw from John 17 கடந்த வாரம் நாம் யோவான் 17 அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம் you know how he was faithful அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார் தெரியுமா he sanctified himself for the sake of others மற்ற சீஷர்களுக்காக மற்றவர்களுக்காக தன்னை தானே அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார் he said father I sanctify myself for them ஆண்டவரே நான் இவர்கள் நிமித்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அவர் சொன்னார் that is also being faithful அதுவும் உண்மையா இருக்கிறது என்றால் என்ன என்பதன் பொருளாக இருக்கிறது we parents sanctify ourselves for the sake of our children நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாகிய நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் for the other brothers and young brothers and young sisters in the church for them for their sake sanctifying ourselves சபையில் இருக்கிறதான மற்ற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக இளம் வாலிப சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் but when so we read in again verse 48 but if that evil slave says in his heart my master is not coming for a long time and begins to beat his fellow slaves and eat and drink with drunkards 48வது வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் he says in heart you know it's all you know he is saying in heart இவர் எல்லாவற்றையும் தன் இதயத்திலே அவன் சொல்லிக் கொள்கிறான் and then acting அதர் பிறகு அதை நடப்பிக்கிறான் what is he saying அவன் என்ன சொல்கிறான் okay my master is not coming immediately என் எஜமான் இப்பொழுது உடனடியாக வரப்போகிறதில்லை let me be relaxed naan konjam ilaipari kollatum and he began to beat the fellow slaves avanude udan uliyakarai adika avan thodangugiran that means instead of helping them adukku porul enna vendral avargalukku udhavi seiyadharku badhilaga he started criticizing them avargalai avan விமர்சிக்க ஆரம்பிக்கிறான். It is criticizing our fellow brothers and sisters. இது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை விமர்சிக்கிறதா இருக்கிறது. Gossiping about them. அவர்களை குறித்து புறங்கூறுதலா இருக்கிறது. Judging them. அவர்களை நியாயந்தீர்க்கிறது. That's dangerous. அது மிகவும் அபாயகரமானது. It's so serious in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையில் இது மிகவும் பயங்கரமா இருக்கிறது. It takes away the readiness. அது நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த ஆயத்தத்தை எடுத்து போடுகிறது. And it says he started eating with eat and drink with the drunkards. அங்கே குடி தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் அவன் தலைப்படுகிறான். That means he lost the sense. அது என்னவென்றால் அந்த உணர்வை அவன் இழந்து விட்டான். You know, people who are drunkard, they do not have the sense of their own. இன்ன அந்த குடி வெறியர்கள் அவர்களுக்கென்று ஒரு சுய உணர்வு இல்லாமல் போய்விடும். Insensible servants. அவர்கள் உணர்வற்ற ஊழிய வேலைக்காரர்கள். They do not know what is happening around them. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள். So not sensible. அவர்கள் உணர்வில்லாத இருக்கிறார்கள். What do you think could be the reason for all these things? இந்த எல்லா காரியங்களுக்குமான காரணம் என்னவா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Why this man, you know, started thinking? ஏன் இந்த மனுஷன் இப்படி நினைக்க ஆரம்பித்தான்? And you know, beating the fellow slaves. அப்படி நினைத்து தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களை இப்படி அடிக்க ஆரம்பித்தானே? He forgot his past. அவன் தன்னுடைய பழைய காலத்தை அவன் மறந்து போய்விட்டான். He was a slave. அவன் ஒரு அடிமையாயிருந்தான். This master bought him with a price. அந்த எஜமான் அவனை ஒரு விலைக்கிரயம் செலுத்தி அவனை வாங்கினார். And this master loved him. அந்த எஜமான் அவனை நேசித்தார். And initially he also loved. ஆரம்பத்திலே இந்த அடிமையும் அந்த எஜமானை நேசித்தான். And that is why, you know, the master saw the love in his heart and put him in charge of his household. அதனால தான் அந்த அடிமையின் இருதயத்திலே தன்னை குறித்த ஒரு அன்பு இருக்கிறதை கண்டு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாக அவனை வைத்தான். But slowly that love was decreasing, eroding. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அன்பு குறைந்து கொண்டே சென்று விட்டது. It was slowly decreasing. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறை அந்த அன்பு குறைந்து விட்டது. And the love for his master was decreasing. அவனுடைய எஜமானுக்கு மேலாக இருந்த அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விட்டது. And when the love towards his master is reducing, அவனுடைய எஜமானுக்கு மேலே இருக்கிறதான அன்பு அப்படியே குறைந்து கொண்டே போனால், the love towards the fellow slaves also started reducing. தன் உடன் வேலைக்காரர்களுக்கு மேல் இருக்கிறதான அந்த அன்பும் குறைய தொடங்குகிறது. And he was in a place of complete unreadiness. அவன் ஒரு ஆயத்தமற்ற நிலை, முற்றிலும் ஆயத்தமில்லாத இருக்கிற ஒரு நிலைக்கு அவன் சென்று விட்டான். He was seeking his own. அவன் தனக்கானதையே தேடினான். He was only eating and drinking. அவன் புசித்தும் குடிக்கவுமே செய்தான். He was not concerned about the needs of others. அவன் மற்றவர்களுடைய தேவை குறித்த உணர்வில்லாதவனாய் இருந்தான். Selfish. சுயநலக்காரனாய் இருந்தான். You know, we parents, if we seek only earthly things. நாம் பெற்றோர்களாய் இருக்கிற நாம் உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே நாடுகிறவர்களாய் இருந்தால், we want our children, you know, to come up well in studies and get a good job. இந்த நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், உலகத்திலே நல்ல மார்க் எடுத்து அந்த நல்ல வேலை பெற வேண்டும் என்று நாம் importance to that than teaching them the fear of God. தேவனுடைய பயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை காட்டிலும் அது நமக்கு மேன்மையாக இருக்கும் என்றால், that's equal to eating and drinking. அது இந்த புசிக்கவும் குடிப்பதற்கும் ஒப்பா இருக்கிறது. They are seeking earthly things. ஏனென்றால் அது உலக காரியங்களை நாடுகிற விஷயமா இருக்கு. That's being unfaithful. அது உண்மையற்றவர்களாய் இருக்கிறதை காட்டுகிறது. Unfaithful to our children. நம்முடைய பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் உண்மை இல்லாத இருக்கிறது. And brother also shared about, you know, those in the exposed ministry looking down on those in the lower part. அந்த மேடான இடங்களிலே வெளியரங்கமாய் இருக்கிற இடங்களிலே நிறுத்தப்பட்ட சகோதரர்கள் பள்ளமான இடத்திலே இருக்கிறவர்களை பார்த்து கீழாக பார்க்கிற விஷயத்தை குறித்து சகோதரர் ஜோசப் குருவிலா பேசினார்கள். You have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you are in the, God has put us in the lower parts, let us not seek to be in the exposed parts. தேவன் நம்மை பள்ளமான இடத்திலே நிறுத்தி இருந்தால் நாம் மேடான இடத்துக்கு நாம் அதை நான் நாட வேண்டாம். If you are not faithful, நாம் உண்மை உள்ளவர்களா இல்லாதிருந்தால், sensible, விவேகம் இல்லாதிருந்தால், and not if you are not content but envy the exposed places. தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்திலே திருப்தி இல்லாமல் மேடான இடங்களில் இருக்கிறவைகளை நாடுகிறவர்களாக இருப்போம் என்றால், you know, we all have the same flesh. நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான மாம்சம் தான் இருக்கிறது. We have a flesh which desires to put us in an exposed place. மேடான இடங்களிலே நம்மை நிறுத்தக்கூடிய அந்த ஒரு இச்சை, அந்த வாஞ்சை நம்முடைய மாம்சத்திலே இருக்கிறது. You know, to be well known. நாம் பிரபலமாக இருக்கிற இருக்க விரும்புகிறது. That is a flesh we all have. I have. We all have. இந்த மாம்சம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கும் இந்த மாம்சம் இருக்கிறது. But let us be faithful. ஆனால் நாம் ஆண்டவர் சொல்கிறார் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். Let us be faithful and humble. நாம் உண்மை உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருப்போம். See, brother Vincent shared another wonderful thing. சகோதரர் வின்சென்ட் அவர்கள் மிக அற்புதமான காரியத்தை பகிர்ந்து கொண்டார். He was talking about David. அவர் தாவீதை குறித்து பேசினார். You know, David wanted to build the body of Christ, I mean build the temple. தாவீது அந்த தேவாலயத்தை கட்ட விரும்பினான். The Lord said, no, you should not build that body of temple. அந்த தேவாலயத்தை நீ கட்ட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். You know, when God told him that David should not build the temple, you know what was his response? தேவன் தன்னிடத்திலே நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய் என்று சொன்னபொழுது தன்னிடத்திலிருந்து வந்த ஒரு பிரதிக்ரியை என்னவா இருந்தது? Oh, that was an eye opener. அது ஒரு கண்களை திறக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. Brother Vincent shared. அதை தான் சகோதரர் வின்சென்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். Now you read you go home and read 1 Chronicles chapter 17. நீங்கள் வீட்டுக்கு சென்று 1 நாளாகமும் 17வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். You know, when God, you know, did not allow him to build the temple. தேவன் அவரை தேவாலயத்தை கட்ட வேண்டாம் என்று அனுமதிக்காமல் விட்டபொழுது, He said, "Who am I, Lord?" அவர் சொன்னார், "நான் யார் ஆண்டவரே?" Whatever you have done in my life, that is that I don't deserve. ஆண்டவரே, நீ எனக்கு செய்த காரியத்திற்கு நான் எம்மாத்திரம். Let's read that. அதை நாம் வாசிக்கலாம். 1 Chronicles chapter 17. 1 நாளாகமும் 17வது அதிகாரம். Verse 16. 16வது வசனம். Is it who am I, Lord? இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. Verse 23. 23வது வசனம். Lord, let the word that you have spoken concerning your servant and concerning your house be established forever. Do as you have spoken. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவர் சொன்னபடி தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். Let your name be established. உம்முடைய நாமம் நிலைவரப்பட்டிருப்பதாக. Magnified forever. அது எப்பொழுதும் என்றென்றைக்கும் அது மேன்மைப்பட்டிருப்பதாக. You know, brother asked the post this question. இந்த கேள்வியை சகோதரர் கேட்டார்கள். If God would take away your ministry in the body of Christ, in building the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுகிறதான அந்த பொறுப்பிலிருந்து தேவன் உங்களை எடுத்து விட்டால், what will be your response? உங்களுடைய உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? If somebody tells us from today onwards you don't preach or you don't lead the singing or don't do this ministry in the church, சபையில் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் இன்று முதல் நீங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அல்லது பாடலை நடத்த வேண்டாம், அல்லது எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், ஸ்டாப் வாஷிங் தி பிளேட்ஸ், தட்டுகள் கழுவுவதை நீங்கள் செய்ய வேண்டாம், வாட் வில் பி தி ரெஸ்பான்ஸ்? உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? வில் இட் பி லைக் டேவிட்? தாவீதை போல, அவர் தாவீதுடைய பதிலை போல இருக்குமா? லார்ட், சோ ஃபார் யூ கேவ் மீ தி ரெஸ்பான்சிபிலிட்டி, லார்ட், ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். I am so thankful. நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I don't deserve that so far. நான் இதுவரைக்கும் நீர் செய்ததற்கு நான் பாத்திரன் அல்ல. You gave me a function in the body of Christ to build it. கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டும்படி உம்முடைய சரீரத்திலே ஒரு பணியை கொடுத்திருக்கிறீர். So far you gave me that opportunity. I thank you Lord for that. இதுவரைக்கும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Henceforth I will not do, Lord. இதற்கப்புறம் நான் செய்யவில்லை ஆண்டவரே. But let your name be glorified. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகிறது. Let your name be honored. உம்முடைய உம்முடைய நாமம் மாத்திரம் கனப்படுத்தப்படுவது. If we have such a heart. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயம் கொண்டிருப்போமானால், we are faithful. நாம் உண்மை உள்ளவர்கள். But if you are not faithful. நாம் உண்மை இல்லாதிருந்தால், Lord said, I will cut him into pieces and throw him into outer darkness where there will be weeping and gnashing of teeth. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட மனுஷனை கூறு போட்டு துண்டித்து நான் மாயக்காரருடைய பங்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல அவனை தள்ளி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Let us be faithful. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க கடவுள். Let us pray for one another. நாம் ஒருவருக்கொருவராக நாம் ஜெபித்துக் கொள்வோம். Because we can easily become proud and go astray. ஏனென்றால் நாம் மிகவும் வெகு சுலபமாக பெருமை அடைந்து நாம் வழிமாறி போய்விட முடியும். So let us pray for each other. நாம் ஒவ்வொருவருக்காக நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். Especially those who are doing have a function in the body of Christ. குறிப்பாக சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பை உள்ள சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். Whether it is visible or invisible. அது வெளியரங்கமாய் பார்க்கக்கூடியதா இருக்கிறதோ, பார்க்க மறைவாய் இருக்கிறதோ. May the Lord, you know, see in us that faithfulness and sensibleness. ஆண்டவர் நம்மிடத்திலே அந்த உண்மையும் வேகத்தையும் காண்பாராக. May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.